பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணாமூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தைய மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்லை இறந்த போதிலும், அது பிரிஞ்சது இல்லை அது மறைஞ்சது இல்லை. தினம் ஜோடி ஜோடியா இங்க செத்து கடக்குண்டா, அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா. மலையறி போச்சு சித்து, தும்மல போல வந்து போகுது இந்த காதல். காதல்னு சொல்லுறாங்க கண்டபடி சுத்துறாங்க, டப்பு குறைஞ்சா மப்பு குறைஞ்சா தள்ளி போறாங்க. காதல் எல்லாமே ஒரு கண்ணா மூச்சி, இதில் ஆணும் பெண்ணுமே தினம் காணா போச்சு. காதலில தற்கொலைகள் குறைஞ்சே போச்சு, அட உண்மை காதலே இல்ல சித்தப்பு. இங்க ஒருத்த சாவுறான் ஆனா ஒருத்த வாடுறான். அட என்னட உலகம், இது எத்தனை கலகம், இந்த காதல பாவம், இது யார் விட்ட சாபம். அவளுக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். மாறிடுச்சு, கண்ணை பாக்குது கைய கொக்குது ரூம் கேக்குது. எல்லாம் முடிஞ்ச பின்னும் சொல்லிக்கிட்டு வாழ்றவங்க ரொம்ப பெருடா கேட்டு பாருடா. இப்போ காதல் தோத்துட்டா யாரும் சாவதே இல்ல, அட பொண்ணு தோத்துட்டா ரெண்டு இருக்குது உள்ள. இப்ப எல்லாம் தேவதாசு எவனும் இல்ல, அவன் பொழுது போக்குது ஒரு சிகரம் பாக்குறான். அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூசு தேடுறா. ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப புடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறான். அவன் பொழுது போக்குது ஒரு சிகரம் பாக்குறான். அவன் செலவு பண்ணத்தான் ஒரு லூசு தேடுறா. ரெண்டு பேருமே இங்க பொய்யா பழகுறா, ரொம்ப புடிச்சு போச்சுன்னா கை குலுக்கி பிரிகிறான்.